குறை நீ குறை உன்னை புட்டி கொண்டாயே வாராய் வெளிவாராய் இனி என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் மாட்டாய் மாட்டாயே Really make it true. Just me and you get locked up in my